தாழ்வரையில் வெந்துருகும் விண் சூரிய முன்னாழி செங்கனாய் நின்னுலையில் வீழும் போல் ஒரு தரி பொன் தரியாய் நின் ஹிருதயம் நீரும் நீலாவல பெய்யால் நின்னே விலோலமாய் தலோடிடாம் நீலாவல பெய்யால் நின்னே விலோலமாய் தலோடிடாம் பராரிதம் மூவந்தித்தாழ்வரையில் வெந்துருகும் விண் சூரியன் முன்னாடி செங்கனாய் நின்னுலையில் வீழும் செங்கனாய் நின்னுலையே